ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ. ಶುಕ್ಲಾಂಬರಧರಂ ವಿಷ್ಣುಂ ಶಶಿವರ್ಣಂ ಚತುರ್ಭುಜಂ ಪ್ರಸನ್ನವದನಂ ಧ್ಯಾಯೇತ್ ಸರ್ವವಿಘ್ನೋಪಶಾಂತಯೇ. ವಾಗೀಶಾಧ್ಯಾಸು ಮನಸಃ ಸರ್ವಾರ್ಥಾನಾಮುಪಕ್ರಮೇ ಯಂ ನತ್ವಾ ಕೃತಕೃತ್ಯಾಸಿ ಹೂತಂ ನಮಾಮಿ ಗಜಾನನಂ. ಗುರುರ್ಬ್ರಹ್ಮಾ ಗುರುರ್ವಿಷ್ಣುಃ ಗುರುರ್ದೇವೋ ಮಹೇಶ್ವರಃ ಗುರುಸ್ಸಾಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ಅಖಂಡಮಂಡಲಾಕಾರಂ ವ್ಯಾಪ್ತಂ ಯೇನ ಚರಾಚರಂ ತತ್ಪದಂ ದರ್ಶಿತಂ ಯೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ. ದೋರ್ಭರ್ಯುಕ್ತಾಸ್ತ ದುರ್ಭಿಸ್ಫಟಿಕಮಣಿಮಯೀ ಮಕ್ಷಮಾಲಾಂ ದದಾನ ಹಸ್ತೇನೈಕೇನ ಪದ್ಮಂ ಸಿತಮಪಿ ಚ ಶುಕಂ ಪುಸ್ತಕಂ ಚಾಪರೇಣ ಭಾಸಾಕುಂದೇಂದ್ರಶಂಖಸ್ಫಟಿಕಮಣಿನಿಭಾಭಾಸಮಾನಾ ಸಮಾನಾ ಸಾಮೇ ವಾಗ್ದೇವತೇಯಂ ನಿವಸತು ವದನೆ ಸರ್ವದಾ ಸುಪ್ರಸನ್ನಾ. ಕೂಜಂತಂ ರಾಮ ರಾಮೇತಿ ಮಧುರಂ ಮಧುರಾಕ್ಷರಂ ಆರುಹ್ಯ ಕವಿತಾ ಶಾಖಾಂ ವಂದೇ ವಾಲ್ಮೀಕಿ ಕೋಕಿಲಂ. ಯಃ ಪಿಬನ್ರ ಸತತಂ ರಾಮಚರಿತಾಮೃತ ಸಾಗರಂ ಅತೃಪ್ತಸ್ತಂ ಮುನಿಂ ವಂದೇ ಪ್ರಾಚೇತ ಸಮಕಲ್ಮಷಂ ಗೋಷ್ಪತೀಕೃತ ವಾರೀಶಂ ನಶಕೀಕೃತ ರಾಕ್ಷಸಂ. ರಾಮಾಯಣ ಮಹಾಮಾಲಾರತ್ನಂ ವಂದೇ ಅನಿಲಾತ್ಮಜಂ ಅಂಜನಾನಂದನಂ ವೀರಂ ಜಾನಕೀ ಶೋಕನಾಶನಂ ಕಪೀಶಮಕ್ಷಹಂತಾರಂ ಮಂತೇ ಲಂಕಾಭಯಂಕರಂ ಉಲ್ಲಂಘ್ಯ ಸಿಂಧೋ ಸಲಿಲಂ ಸಲೀಲಂ ಯಶೋಕವನ್ಯಂ ಜನಕಾತ್ಮಜಾಯಾಃ. ಆದಾಯ ತೇನೈವ ದದಾಹ ಲಂಕಾಂ ನಮಾಮಿ ತಂ ಪ್ರಾಂಜಲಿರಾಂಜನೇಯಂ. ಆಂಜನೇಯಮದಿ ಪಾಟಲಾನನಂ ಕಾಂಜನಾದ್ರಿಕಮನೀಯ ವಿಗ್ರಹಂ ಪಾರಿಜಾತತರು ಮೂಲವಾಸಿನಂ ಭಾವಯಾಮಿ ಪವಮಾನನಂದನಂ. ಯತ್ರ ಯತ್ರ ರಘುನಾಥ ಕೀರ್ತನಂ ತತ್ರ ತತ್ರ ಕೃತಮಸ್ತಕಾಂಜಲಿಂ ಬಾಷ್ಪವಾರಿ ಪರಿಪೂರ್ಣ ಲೋಚನಂ ಮಾರುತಿಂ ನಮತ ರಾಕ್ಷಸಾಂತಕಂ. ಮನೋಜವಂ ಮಾರುತತುಲ್ಯವೇಗಂ ಜಿತೇಂದ್ರಿಯಂ ಬುದ್ಧಿಮತಾಂ ವರಿಷ್ಠಂ ವಾತಾತ್ಮಜಂ ವಾನರಯೂಥ ಮುಖ್ಯಂ ಶ್ರೀರಾಮದೂತಂ ಶಿರಸಾ ನಮಾಮಿ. ವೈದೇಹೀ ಸಹಿತಂ ಸುರದ್ರುಮತಲೆ ಹೈಮೇ ಮಹಾಮಂಡಪೇ ಮಧ್ಯೇ ಪುಷ್ಪಗಮಾಸನೇ ಮಣಿಮಯೇ ವೀರಾಸನೇ ಸಂಸ್ಥಿತಂ. ಅಗ್ರೇ ವಾಚಯತಿ ಪ್ರಭಂಜನಸುತೇ ತತ್ವಂ ಮುನಿಭ್ಯಃ ಪರಂ ವ್ಯಾಖ್ಯಾಂತಂ ಭರತಾದಿಭಿಃ ಪರಿವೃತಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ವಾಮೇ ಭೂಮಿಸುತಾ ಪುರಸ್ತು ಹನುಮಾನ್ ಪಶ್ಚಾತ್ ಸುಮಿತ್ರಾಸುತಃ ಶತ್ರುಘ್ನೋ ಭರತಶ್ಚ ಪಾರ್ಶ್ವದಲಯೋರ್ವಾಯುವಾದಿಕೋಣೇಷು ಚ. ಸುಗ್ರೀವಶ್ಚ ವಿಭೀಷಣಶ್ಚ ಯುವರಾಟ್ ತಾರಾಸುತೋ ಜಾಂಬವಾನ್ ಮಧ್ಯೇ ನೀಲಸರೋಜಕೋಮಲರುಚಿಂ ರಾಮಂ ಭಜೇ ಶ್ಯಾಮಳಂ. ರಾಮಂ ರಾಮಾನುಜಂ ಸೀತಾಂ ಭರತಂ ಭರತಾನುಜಂ ಸುಗ್ರೀವಂ ವಾಯುಸೂನುಂ ಚ ಪ್ರಣಮಾಮಿ ಪುನಃ ಪುನಃ. ನಮೋಸ್ತು ರಾಮಾಯ ಸ ಲಕ್ಷ್ಮಣಾಯ ದೇವ್ಯೈ ಚ ದಸ್ಯೈ ಜನಕಾತ್ಮಜಾಯೈ. ನಮೋಸ್ತು ರುದ್ರೇಂದ್ರಿಯಮಾನಿಲೇಭ್ಯೋ ನಮೋಸ್ತು ಚಂದ್ರಾರ್ಕಮರುದ್ಗಣೇಭ್ಯಃ. ಚರಿತಂ ರಘುನಾಥಸ್ಯ ಶತಕೋಟಿ ಪ್ರವಿಸ್ತರಂ ಏಕೈಕಮಕ್ಷರಂ ಪುಂಸಾಂ ಮಹಾಪಾತಕನಾಶನಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಸಂಭೂತ ರಾಮಾಂಭೋ ನಿಧಿ ಸಂಗತ ಶ್ರೀಮದ್ ರಾಮಾಯಣೀ ಗಂಗಾ ಕುನಾತಿ ಭುವನತ್ರಯಂ. ವಾಲ್ಮೀಕಿಗಿರಿ ಮಾ ವಾಲ್ಮೀಕೇ ಮುನಿಸಿಂಹಸ್ಯ ಕವಿತಾವನಚಾರಿಣಃ ಶೃಣ್ವನ್ ರಾಮಕಥಾನಾದಂ ಕೋನಯಾತಿ ಪರಾಂಗತಿಂ. ಜಾನಕೀಕಾಂತಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ರಾಮಚಂದ್ರ ರಘುವೀರ ರಾಮಚಂದ್ರ ರಣಧೀರ ರಾಮಚಂದ್ರ ರಘುವೀರ ರಾಮಚಂದ್ರ ರಣಧೀರ ರಾಮಚಂದ್ರ ರಘುರಾಮ ರಾಮಚಂದ್ರ ಪರಂಧಾಮ ರಾಮಚಂದ್ರ ರಘುರಾಮ ರಾಮಚಂದ್ರ ಪರಂಧಾಮ ರಾಮಚಂದ್ರ ರಘುನಾಥ ರಾಮಚಂದ್ರ ಜಗನ್ನಾಥ ರಾಮಚಂದ್ರ ರಘುನಾಥ ರಾಮಚಂದ್ರ ಜಗನ್ನಾಥ ರಾಮಚಂದ್ರ ಮಮ ಬಂಧೋ ರಾಮಚಂದ್ರ ಜಯ ಹಿಂದೋ ರಾಮಚಂದ್ರ ಮಮ ಬಂಧೋ ರಾಮಚಂದ್ರ ದಯ ಸಿಂಧೋ ರಾಮಚಂದ್ರ ಮಮ ದೈವಂ ರಾಮಚಂದ್ರ ಕುಲದೈವಂ. ರಾಮಚಂದ್ರ ಮಮ ದೈವಂ ರಾಮಚಂದ್ರ ಕುಲ ದೈವಂ ರಾಮಚಂದ್ರ ರಘುವೀರ ರಾಮಚಂದ್ರ ರಣಧೀರ ರಘುವೀರ ರಣಧೀರ ರಘುರಾಮ ಪರಂಧಾಮ ರಘುನಾಥ ಜಗನ್ನಾಥ ಮಮ ಬಂಧೋ ದಯಸಿಂಧ ಮಮ ದೈವಂ ಕುಲದೈವಂ ಜಾನಕೀಕಾಂತ ಸ್ಮರಣಂ ಜಯ ಜಯ ರಾಮ ರಾಮ ಆಂಜನೇಯ ಸ್ವಾಮಿನಃ ಜಯ. ಭಗವತ್ ಕೃಪೆಯಾಲ ಸೀತಾ ಕಲ್ಯಾಣ ವೈಭೋಗಂ அனுபவிக்கும் கட்டம் வந்தது வந்திருக்கு. அந்த சீதாராமர் அப்படின்னு சொல்றதே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன அப்படின்னா பகவத் பிராப்தி தான், பகவானே அடையிறது. அதை எப்படி அடையலாம் அப்படின்னா தர்மத்தோட வாழ்ந்தா அடையலாம் அப்படின்னு ராமர் காட்டித்தரார். அப்பேற்பட்ட அந்த ராமச்சந்திர பிரபு பாலகாண்டத்துல குழந்தையாகவே இருக்காரு. இந்த ராமாவதாரத்துல பகவான் பிராட்டி சேர்த்தாப்புல அவதாரம் பண்ணிவிட்டார். கிருஷ்ணாவதாரத்திலையும் மகாலட்சுமி தாயாரே கீழே வங்கி வந்துட்டா. பூர்ணமா இருக்கு இந்த அவதாரங்கள் எல்லாம். ஆனா சில அவதாரத்துல பரஷுராம அவதாரம் போன்ற அவதாரத்துல தனியாகவே வந்துட்டார். அவர் கிட்டத்தட்ட 3721 தலைமுறை இருக்கக்கூடிய அசத்துக்களை எல்லாம் அப்படியே வெட்டி வெட்டி வெட்டி செதுச்சுண்டு வந்துருந்தார். எல்லாரையும் ஒழிச்சார் அல்லவா, விநாசாயச்ச துஷ்கிருதாம். அதுக்காக பகவானே அவதாரம் பண்ணி அசுரர்களை இல்லாம பண்ணினார். ஆனா என்னதான் இருந்தாலும் பரஷுராமரா ஸ்ரீராமரா கேட்டா ஸ்ரீராமர் அப்படின்னு எடுக்கிறோம். எதனால அப்படின்னா அவர் பிராட்டியோட சேர்ந்தாப்புல இருக்கிறதுனால, சீதாராமரா இருக்கிறதுனால. ராமா அப்படின்னு கூப்பிடுறது, சீதாராமா அப்படின்னு கூப்பிடுறதையே நம்மளுக்கு மெய் சிலுக்கிறதே. என்னதான் ராமர் கம்பீரா பாலகாண்டத்துல சொல்றாரு அல்லவா, சின்ன குழந்தை பருவத்திலேருந்து எப்படி பிறந்தார், வம்சாவளி எல்லாத்தையும் அழகா பாலகாண்டம் சொல்லிந்து அனுபவிச்சுன்னு வந்து இருக்கோம். அதே இருந்தாலும் அயோத்தியா காண்டம் அப்படின்னு எடுத்ததும் எப்படி இருக்கு, ராமர் சீதாராமராக இருக்காரே இல்லையோ, அது பயங்கர கம்பீரமா இருக்கும் அயோத்தியா காண்டம். பாலகாண்டத்துல ராமராகவே சொல்றார், ராமருடைய கல்யாண குணங்களை சொல்றார். கல்யாண குணம் இல்லவா, கல்யாண குணம் யாருக்கு பொருந்ததுன்னா ராமருக்கு தான், வால்மீகி முனிவர் தான் கல்யாண குணம் அப்படின்னு சொல்லியிருக்க. மற்றவாழ்லான குணங்கள், அந்த குணம் இருக்கு இந்த குணம் இருக்கு, கல்யாண குணம் நிரம்பி இருக்கிறது யாருக்குன்னா சீதாராமருக்கு தான். சீதையோடு இருக்கிறதுனாலேயே அந்த ஒரு கௌரவம் வந்துடுறது ராமருக்கு. தேசிகர் சொல்றார், அவாப சோபாம் அதிகாம் அப்படின்னு வருது. ருக்மிணி ஸ்வயம்பரத்துல சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அவாப்ப சோபாம் அதிகா அப்படின்னா, கிருஷ்ணர் சிங்கிளா இருக்கிறத அவ்வளோ சோபை இருந்தாலும் அதிகமா இருக்கலையாம், ருக்மிணி தாயார் வந்ததும் அதிகமாயிட்டுறது. அதே மாதிரி ஸ்ரீராமர் தனியா இருக்கிறத சோபையார்ந்தவர் இருந்தார். ஆனாலும் சீதாதேவி வந்துட்டாலே இல்லையோ, வந்ததும் அப்பேற்பட்ட ஜுவலிக்கிறாராம், அதிகமாயிடுத்து ரெண்டு மடங்கு அதிகமாயிடும். தாயாருடைய மகிமை அப்பேற்பட்டது. என்னதான் கோவில் இருந்தாலும் தாயார் சேர்ந்தாப்புல ஸ்ரீநிவாசனாக இருக்கிற க்ஷேத்திரம் ரொம்ப மகிமையிலவா. திருப்பதி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அலர்மேல் மங்கை உரை மார்பா அப்படின்னு ஸ்ரீநிவாசனாக நம்மளுக்கு காட்சி தராரே இல்லையோ, அப்ப நம்மளுக்கு ஒரு க்ஷேமம். என்னதான் கல்யாணம் ஆயிட்டுன்னா அவளுக்கு தனியாகவே மரியாதை வந்துடும். என்னதான் பிரம்மச்சாரியா இருந்து எப்பேற்பட்ட விஷயங்கள் பண்ணினாலும் அவன் வரான் அப்படின்னா, குழந்தை வரான் அப்படின்னு சொல்லுவான். பாலகாண்டத்துலாம் குழந்தை அப்படின்னு தான், ராமர் குழந்தை குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா அல்லவா எல்லாரும். வசிஷ்டரா இருந்தாலும் தசரதரா இருந்தாலும் உன் குழந்தைய அனுப்பிவிடு, விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாரு, உன் குழந்தைய ராமனே அனுப்பிவிடு அப்படின்னு தானே சொல்ற குழந்தை. அதே சீதா கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீராமர் சீதாராமர் அப்படின்னு எழுதுறது. குழந்தை பருவம் மாறி அவரு மரியாதை கௌரவம் வருது. எதனால இப்பேற்பட்ட புகழ் ராமருக்கு அப்படின்னா, சீதாதேவி பக்கத்துல இருக்கிறதுனாலதான். அதனாலதான் அழகா கல்யாண கட்டத்துல சொல்லுவா, சக தர்மச்சரித்தவ தர்மச்சரித்தவ, உன்னுடைய தர்மத்துக்கு கூட நடக்கக்கூடியவள் சீதாதேவி, அந்த சீதாதேவியை அவனுக்கு தரையன் அப்படின்னு சொல்றான். என்ன ராமருடைய தர்மம் என்ன, அந்த தர்மத்துக்கு தர்மச்சரி அப்படின்னு சொல்றதுக்கு எதுக்காக, அதுக்கு ஒரு சான்று வேண்டாமா அப்படின்னு பாக்கிறத ராமர் காட்டின தர்மம் இது. நிறைய தர்மம் காட்டியிருக்காரு, அதுல எல்லாத்திலையும் ஒரு கோணான விஷயம் ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய தர்மம் என்னதுன்னா சத்தியம் இல்லவா. சத்தியத்துக்காக தானே வனவாசமே, பித்ருவாக்கிய பரிபாலனம் அதெல்லாம் இருக்கு. பித்ருவாக்கிய பரிபாலனம் அப்படின்னா அவருக்கு வனவாசம் யார போக சொன்னார், ராமருக்கு தான் வனவாசம். 14 வருஷம் வனவாசம் ராமருக்கு தான், லக்ஷ்மணருக்கோ சீதாதேவிக்கோ கிடையாது. ஆனா லக்ஷ்மணர் என்ன சொல்றார், அகம் சர்வம் கரிஷ்யாமி அப்படின்னு லக்ஷ்மணர் கிளம்புறார் அல்லவா. கிளம்பி பகவானுக்கு தேசபேதமன்யே, காலபேதமன்யே, அவஸ்தாபேதம் இல்லாம அவர் லக்ஷ்மணரே பகவான் கூட ஸ்ரீராமர் கூட நடந்தார் அப்படின்னு பெரியவாசன் பிள்ளை வியாக்கியானம் சொல்றார். எந்த பேதமும் இல்லாம லக்ஷ்மணன் நான் கூட வரதான் செய்வேன், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணதான் செய்வேன் அப்படின்னு கைங்கரியத்துக்காகவே ஒரு உடல் எடுத்து வந்தவர் லக்ஷ்மணர். அப்படி லக்ஷ்மணன் இறங்கி போறார், 14 வருஷம் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு. அப்போ ராமர் எதுவும் சொல்லலை, சரிப்பா வந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆனா சீதா தேவி நானும் வரேன் அப்படின்னு சொன்னதும் வேண்டாம் அப்படிங்கிற, மா தாயே அங்க வேணுகானம் எல்லாம் கேட்காதம்மா, மிருகநாதம் தான் கேட்கும். அப்போ சீதா சொல்ற, சீதாதேவி சொல்ற, நானும் அதையே கேட்கிறேன் உங்க கூட வந்து சொல்றார். நீ வரண்டாப்பா, நீ பரத சத்ருக்னால் வருவா, அவளை கவனி கவனி, அவ அப்பேற்பட்டவா தெரியுமோ, துவயா பரத சத்ருக்னோ பிராணைகி பிரியதரவு மம, என்னுடைய உயிருக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய பரத சத்ருக்னால் வருவா, அந்த சமயம் நீ இருக்கண்டாமா, நீ அவளுக்கு உபச்சாரம் பண்ணண்டாமா வந்தே அப்படின்னு சீதாதேவிய பார்த்து சொல்றார் ஸ்ரீராமர். அப்போ சீதாதேவி மாட்டேன் அதுக்குன்னு பல காரணங்கள் சொல்லி வாதம் பண்ணி நான் வரதான் செய்வேன், என்னுடைய ஜனக மகாராஜா உங்க கையில என்னன்னு சொல்லி தந்தா தர்மச்சாரிணி அப்படின்னே சொன்னா, அப்போ உங்க கூட தான் வரத்தான் செய்வேன் அப்படின்னு சீதா பரிபூர்ண மனசோட ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுட்ட சொல்றத இந்த கட்டத்துல என்ன நம்மளுக்கு தெரியறது, ஸ்ரீ ராமருடைய ஹிருதயம் என்னது அப்படின்னா, சீதாதேவி கஷ்டப்படண்டாம், காட்டுல வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாது வனவாசம் இல்லவா, அதுவும் 14 வருஷம் கஷ்டப்படண்டாம். அது பாவம் ராஜா லோகைக சுந்தரி சீதாதேவி, ஜனக மகாராஜாவுடைய புத்திரி, அப்பேற்பட்ட சீதாதேவியை கஷ்டப்படுத்தண்டாம்னு ராமருடைய ஹிருதயம். ஆனா சீதாதேவியுடைய ஹிருதயம் என்னது அப்படின்னு பார்த்தா, ராமர் என்னுடைய பதி, பதிவிரதா தர்மம் என்னது, அதை நான் கடைபிடிக்கண்டாமான்னு சீதாதேவி சொல்ற. அவர் சௌக்கியமா இருந்தாலும் கஷ்டமா இருந்தாலும் நான் தானே கூட இருக்கணும், சரியா சொன்னா சுகத்தை விட கஷ்டமா இருக்கிறது தான் பத்னி கூட இருக்கணும் ரொம்ப அவசியம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தானே, அப்ப நீ மட்டும் போயிட்டு வா, நான் இங்க சௌக்கியமா இருக்கேன்னு சொல்றது நியாயம் கிடையாது, அது தர்மம் கிடையாது, அதர்மம் அல்லவோ. அப்போ நீ சௌக்கியம் அனுபவிக்கிறன்னா அதுக்கு ஈக்குவல் பங்கு இல்லவா, அர்த்தாங்கி அப்படின்னு தானே சொல்லுவா ஒரு மனைவிய. அப்போ எல்லாத்திலுமே எனக்கு ஒரு பங்கு உண்டு, அதனால நானும் வரதான் செய்வேன் என்று அடம் பிடிச்சு கிளம்பரா ராமர் கூட. அதனால சக தர்மச்சரி தவ அப்படின்னு சொல்ற. இப்படி பல சான்றுகள் பார்க்கலாம் சீதாதேவி ராமரையே விடாம. சீதாதேவி சொல்றா, ராமபிரானே நான் நீங்கள் காட்டுல வனவாசம் போறத நான் ஏதோ கஷ்டமா இருப்பேன் இடைஞ்சலா இருப்பேன் நினைச்சுக்காத, எங்கோ நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றதுக்காகவே வரேன் அப்படின்னு சொல்றார். நான் நீங்க போறதுக்கு முன்னாடி அங்க முள்ளெல்லாம் இருக்கவேன், என்னுடைய புடவையுடைய தலப்பு தலைப்புனால அதெல்லாம் தூத்து வாரின்னு நான் போவேன், உங்களுக்கு சௌகரியம் பண்ணி தருவேன் என்றெல்லாம் சொல்ற. அப்ப ஸ்ரீராமன் சொல்றா, நான் பிரம்மச்சாரியாகவே இருப்பேன் அப்படின்னு 14 வருஷம் சொல்றது, நானும் என்ன பண்ணுவேன் தபஸோட இருப்பேன், பிரம்மச்சாரணியாகவே நான் இருப்பேன் என்றெல்லாம் சொல்றா சீதாதேவி. அப்படி ரொம்ப ராமருக்கு ராமருடைய ஹிருதயம் தெரிஞ்சு நடந்துக்க கூடிய ஒரு தாயார் அல்லவோ சீதா பிராட்டி. அப்பேற்பட்ட சீதா பிராட்டி வந்தா ஸ்ரீராமருடைய சோபை இரட்டிக்காதா, அதிகமாக தானே செய்யும் அப்படின்னு சொல்ற. அப்போ அப்பேற்பட்ட சீதா கல்யாணம், சீதாராமர் அப்படின்னு சொன்னாலே மனசு குளிர்றது. அந்த சீதாராமருடைய கல்யாண வைபவம் எப்படி நடந்தது அப்படின்னு பாக்குறச்ச, முதல்ல விஸ்வாமித்ர முனிவருக்கு யாகம் எங்க வேணா பண்ணலாம், அவருடைய இடத்துல பண்ணலாம், ஆனா நேரா இங்க வந்து இந்த ஆசிரமத்திலேயே பண்ணணும். இங்க வந்து யாகத்தில் கெடுப்பதற்காகவே ரெண்டு பேர் இருக்கான்னு தெரிஞ்சும் இங்கே வந்திருக்காருன்னா சீதா கல்யாணம் உத்தேசம் பண்ணிதான். அவருடைய லட்சியம் யாகமா இருந்தால் கூட சீதா கல்யாணம் தான் முக்கியத்துவம் அவருக்கு, விஸ்வாமித்ர முனிவருக்கு. அதுக்காகவே தானே ராமரையும் லக்ஷ்மரையும் கூட்டிட்டு வர சொன்னார். அப்படி கூட்டிட்டு வந்து அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணினதும் ஜனக மகாராஜாவுடைய அங்க ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னு நிர்பந்தம் பண்ணி கூட்டிட்டு போனதும் இதற்கு தானே, சீதா கல்யாணத்துக்கு தானே. அப்படி இருக்கிறத ஜனக மகாராஜா சொல்ற தனுசை பத்தி, அந்த தனுர்பங்கம் யாரு பண்றாளோ அவளுக்கு தான் என்னுடைய புத்திரியான சீதாதேவி என்று நான் பிரதிஜை பண்ணியிருக்கேன். இந்த அவ்வளோ அழகானவள், லோகைக சுந்தரி, திரிபுவனத்துக்குமே சௌந்தரியத்தினுடைய இருப்பிடம் இது அப்படின்னா சீதாதேவி தான். அப்பேற்பட்ட சீதாதேவியை கேட்டு பல பல ராஜாக்கள் வந்தா, ஆனா யாராலையும் இந்த தனுசை அசைக்க முடியலை, தொடக்கூட முடியலை. அப்படி இருக்கிறத யாரு வருவா அப்படின்னு என்னுடைய மனசு தவிக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்றத ஸ்ரீராமர் பேசாம இருக்கார். ஏன் பேசாம இருந்தார்? சீதாதேவி தான் சாட்சாத் மகாலட்சுமி தாயார் இறங்கி வந்திருக்கார், தெரியறதே அவளை என்னுடையதான்னு தெரியுமே, அப்ப நான் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கலையே. எதற்காக எடுக்கலை அப்படின்னா விஸ்வாமித்ர முனிவர் சொல்லணும், அதை சொல்லி அதை கேட்கும்படியாகவே நடக்கணும் அப்படிங்கறதுக்காக பொறுமையா இருக்கலாம் ஸ்ரீராமர். அப்போ ஜனக மகாராஜா எல்லாம் சொன்னதுக்கும் விஸ்வாமித்ரருக்கு டென்ஷன் ஆயிடுது. என்னது என்ன டென்ஷன் அப்படின்னா, நான் சீதா கல்யாணத்துக்காக தானே உத்தேசம் பண்ணிதானே கூட்டிட்டு வந்தேன், இந்த ராமரோ நான் எடுக்கிறேன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரே. தனுசை பத்தி அவ்வளோ புராணம் சொன்னார் அவர் ஜனக மகாராஜா, அதெல்லாம் சொல்லி பேசாம இருக்காரே, தொடமாட்டேங்கிறாரே அப்படின்னு எல்லாம் சொன்னதும் சட்டுன்னு விஸ்வாமித்ர சொல்றார், பஷ்யம் சம்ஸ்பிருஷாமி பாணினாம், கொந்தே பாரு கொந்தே, இந்த தனுசை பாரு அப்படின்னு சொல்லி அந்த தனுசை பத்தி விஸ்வாமித்ர சொன்னதும் அப்ப சொல்றார் ராமர், நான் இதொன்னு சம்ஸ்பிருஷாமி பாணினா, நான் இதொன்னு தூக்கட்டுமா, தோலேனி பூரணேபிவா, இதை நான் தொட்டு தூக்கட்டுமா அப்படின்னு சொன்னதும் அப்படியே பண்ணுமா எல்லாரும் சொல்றா அதிசயப்பட்டு, கண்டிப்பாக, ஏன்னா அதை தொட்டு அது உடஞ்சாதானே தனுர்பங்கம் பண்ணிடாதானே சீதாதேவி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறத அந்த ராமர் தனுர்பங்கம் பண்ணினார். ஒரு ஞானம் ஏற்றிருந்ததும் அது ரெண்டு தும்னு பெரிய சத்தத்துல அது உடஞ்சுது. அப்போ ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கே சீதாதேவியை மனம் பண்ணி கொடுக்கிறேன், கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன் என்று அந்த ஜனக மகாராஜாவுடைய பிரதிஜை. ரொம்ப அத்தியாச்சரியமான கட்டம் இல்லவா? இந்த சீதாராம கல்யாணம் பெரியோர்களால நிச்சயப்பட்டது, நிச்சயம் பண்ணப்பட்டது. ஒரு கல்யாணம் அப்படிங்கிறதுனா பெரியோர்களை தான் சேர்ந்து இந்த கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும், அதுதான் முறை. சீதாராம கல்யாணம் அப்படிதானா நடந்தது? ஆமாம், பெரியோர்களாலதான் நிச்சயப்பட்டது பண்ணப்பட்டது. எப்பேற்பட்ட பெரியவர்கள்? விஸ்வாமித்ரர், வசிஷ்டர் அல்லவா, இவா ரெண்டு பேரும் சேர்ந்துதானே இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறா அப்படின்னு கேட்டா ஒரு சந்தேகம் வரலாம். ஸ்ரீராமருக்கு தான் முன்னாடியே தெரியுமே தனுசை பங்கம் பண்ணா சீதா பிராட்டியை கிடைக்கும்னு, அதனால்தானே பங்கம் பண்ணார். கிடையாது, அதுக்குதான் முன்னாடி சொன்னேன், விஸ்வாமித்ர முனிவருடைய வார்த்தையை கேட்டதுக்கு பிறகுதான் ராமர் அந்த தனுசை பங்கம் பண்றார். அதனாலேயே விஸ்வாமித்ரர் சொல்றார், நீ இத பண்ணு அப்படின்னு, இத பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உன்னுடைய கை விளையாட்டை காட்டு அப்படிங்கறதானே அர்த்தம். அதனால குருமுகமா சொன்னதுனாலேயே பெரியோர்களால நிச்சயிக்கப்பட்ட பரிபூர்ணமான எந்த குறைவும் இல்லாத ஒரு கல்யாணம் சீதாராம கல்யாணம். இந்த சீதாராம கல்யாணத்துல எல்லாரும் வரா, நானா தேசத்துல இருக்கக்கூட ஜனங்களும் வரா அந்த சீதாராம கல்யாண வைபோகத்தை கண்ணால பார்க்க. எல்லாரும் வந்து சந்தோஷமா நன்னா சாப்பிட்டு அந்த மங்கள முகூர்த்தத்துக்காக காத்துன்னு இருக்கா. அந்த சமயம் 73வது சர்க்கத்துல சொல்றா, யஸ்மின்ஸ்தே திவசே ராஜா சக்ரே கோதானமுத்தமம் தஸ்மின்ஸ்து திவசே சூரோ யுதாஜித்வப்யுபேயிமான். இந்த தசரத மகாராஜா எல்லாருக்கும் நிறைய தனவும் பிராமணாளுக்கு பசுக்களும் குடங்குடமா பால் கறக்கக்கூடிய பசுக்களை எல்லாம் கொடுத்து தானம் பண்ணி அந்த முன்னாடி விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தர்மங்கள் எல்லாம் பண்ணினார். அவர் பிரம்மா வாட்டமா விளங்கினார் என்று சொல்ல 10 சக்கரவர்த்தி உத்தமமான சமாவர்த்தனத்தை நடத்தினார் அப்படின்னு சொல்லி யுதாஜித் தஸ்மின் திவசே தூ சூரஹா யுதாஜித். அந்த திவசம் வீரியமான யுதாஜித் வரார். யுதாஜித் யாரு? பரத மாத்துலனாக்கும் யுதாஜித் ராஜா. அந்த ராஜா வந்து சேர்ந்து விட்டார். அப்புறம் என்னாச்சு? புத்திர கேகய ராஜஸ்ய சாட்சாத் பரத மாதுல திருஷ்டுவா பிருஷ்டோ சகுஷலம் ராஜானமிதம் அப்ரவீத். பரத மாதுலா, பரத மாதுலனான மேலும் கேகயாதிபுத்திரனான அந்த ராஜாவை பார்த்ததும் குஷலம் பிருஷ்வா, குஷலம் கேட்கிறார். குஷலம் கேட்டுட்டு எப்படி இருக்க அப்படின்னு எல்லாம் கேட்டு சொன்னாராம். கேகயாதிபதி ராஜா ஸ்னேஹாத் குஷலம் அப்ரவீத் ஏஷாம் குஷல காமோசி தேஷாம் சம்பிரத்யநாமயம். அந்த கேகயாதிப ராஜா திருப்பி சொல்றார், நீங்கள் யாரெல்லாம் கேட்டீங்களோ, யாரோட க்ஷேமத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, அதெல் அவ எல்லாரும் அனாமயம் க்ஷேமம்தான், ரொம்ப க்ஷேமமா இருக்கா அப்படின்னு ரொம்ப ஸ்னேகாத் குஷலம் அப்ரவீத் ஸ்னேகத்தோட அந்த கேகயாதிபனான அந்த ராஜா சொன்னார். சுஸ்ரீயம் மம ராஜேந்திர திரஷ்டுகாமோ மகீபதி தோஹம் அயோத்தியாம் ரகுநந்தன ரகுகுல ஜாத்தனான மன்னவா ராஜா, நம்மளுடைய மம சோதரி புத்திரனான, அதாவது மருமகன் அல்லவா, மருமகனான பரதனை பார்க்கறதுக்கு, கண்ணால பாக்கிறதுக்கு, திரஷ்டுகாம பாக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன், அந்த காரணத்தாலதான் நான் அயோத்தியாவுக்கு வந்தேன் என்று அந்த ராஜா சொல்ல, யுதாஜித் ராஜா சொல்ல, ராஜசிரேஷ்டனான மகாராஜா, நான் அயோத்தியால வந்தப்போ உங்களுடைய புத்திரர்கள் விவாகார்த்தமாக மிதிலைக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டேன். அயோத்தியாக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி திருப்பி இங்க மிதிலாவுக்கு போயிருக்கா. தசரத மகாராஜாவுடைய புத்திரர்களையோ புத்திரருக்கு கல்யாணம் விவாகார்த்தமாக மிதிலாவுக்கு போயிருக்கா அப்படின்னு கேட்டு வேகம் வேகமா துவரையா அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப வேகமா ஸ்வசுகூசுதம், என்னுடைய மருமகனை பாக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். அப்யுபாயதா, நான் இங்க வந்திருக்கேன். கர்த்தும் அரசி, இந்த காரியத்துல என்னுடைய மனோரதத்தை எனக்கு அவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கு, அதை நிறைவேற்றி தாங்கோ. தஸ்யத்தும் ராஜசார்தூல பிரீதிம் கர்த்தும் அரசி, அந்த நிறைவேற்றி தாங்கோ என்னுடைய ஆசையை என்று சொல்ல, தஸ்ய தத்வஜனம் ஸ்ருத்வா மதுரம் மதுராட்சரம் அத ராஜா தசரதஹ பிரியதாமிதி தசரத மகாராஜா அவருடைய பிரியத்தையும் சந்தோஷகரமான அந்த வார்த்தையும் கேட்டுட்டு அவருக்கு வேண்ட அதிதி உபச்சாரம் இருக்கு இல்லையோ, பிரியாதிதியும் அதிதி உபச்சாரம் எல்லாம் பண்ணி, உடனே உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அவரை அழைச்சார் முதல்ல. ததஸ்தாமுஷிதோ ராத்திரிம் சகபுத்திரை மகாத்மபிஹி பிரபாதே புனருத்தாய கிருத்வா கர்மாணி தத்வவித் ரிஷீந்ததா புனஸ்கத்ய யஜ்ஞவாடமுபாகமத். அதுக்கப்புறம் உத்தமமான புத்திரர்களையும் கூட்டிண்டு அன்னைக்கு ராத்திரி நன்னா வசிச்சா உஷிதா தாம் ராத்திரியும். அந்த ராத்திரி முடிஞ்சது. இவெல்லாம் பரதனை காட்டி கொடுத்து எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். மாதுளன் எல்லாரும் சந்தோஷம் அடைஞ்சார்கள். அப்படி அன்னைக்கு ராத்திரியாச்சு. அடுத்த நாளைக்கு பிரபாதே உத்தாய கர்மாணி கிருத்வா தத்வவித், சூரியோதயம் ஆயிற்றது. எழுந்து நித்திய கர்மங்கள் எல்லாம் பண்ண சாஸ்திரஜனான அவர் முனிமாரை எல்லாம் பார்த்துண்டு, முனிமாரை எல்லாம் முன்னாடி வச்சுண்டு, கல்யாண நாள் வந்து விட்டது. கல்யாண மண்டபத்துக்கு யக்ஞவாட்டம் உபாகமத்து, கல்யாண மண்டபத்துக்கு எல்லாரும் சேர்ந்து வந்துட்டா. யுக்தே முகூர்த்தே விஜயே சர்வாபரணபூஷிதா பிராத்ருபிஸ் சஹிதோ ராமஹ கிருத கௌதுக மங்களஹ. அந்த ராமருக்கு சர்வாபரண ஆபரணங்கள் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணப்பட்டிருக்காராம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. ராமச்சந்திர பிரபு மட்டுமா, பிராத்ருபிஹி சஹிதா அவருடைய பிராத்திருக்கள், தம்பிகள் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்னர் எல்லாரும் நல்லா அலங்காரம் பண்ணப்பட்டு, விவாகம்னா அப்படிதானே அலங்காரம் பண்ணப்படணுமே, எல்லாரும் பாக்கிறாள்லவோ, அதனால சர்வ ஜகத்துக்கும் சாட்சி பூதனான ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அலங்காரம் பண்ணி ஜெயப்பிரதமான உச்சிதமான முகூர்த்தத்துல யுக்த முகூர்த்தேன்னே சொல்றா. அல்லாம ஏதோ ஒரு முகூர்த்தம் சொல்லி அந்த முகூர்த்தத்துக்குள்ள அப்படின்னு கிடையாது, யுக்தமான முகூர்த்தத்துல அந்த கிருத கௌதுக மங்களஹ மங்கள சூத்திரத்தினால ரக்ஷாபந்தனம் பண்ணப்பட்டார்கள். கையில கட்டிவிட்டா நாலு குழந்தைகளுக்கும். வசிஷ்டம் புரதஸ்கிருத்வாம் மகர்ஷி நரபரானபி பிதுசமீபமாஷத்ய தஸ்தௌ பிராத்ருபிராவிருதஹ. பிராத்ருபிஹி பிராதாக்களால சூழப்பட்டவனாக வசிஷ்டம் முனிவர் என்ன பண்றா, மத்த முனிவர்கள் எல்லாரும் கூப்பிடுறா, கூப்பிட்டு முன்னாடி நிறுத்திண்டு அப்பாவுடைய பிதுஹு சமீபம் ஆசிரித்ய தஸ்தவு அப்பாவோட பக்கத்துல போய் சென்று நின்னார் வசிஷ்ட முனிவர். வசிஷ்டோ பகவானேத்ய வைதேகமிதம் அப்ரவீத். வசிஷ்ட பகவான் ஜனக மகாராஜா இல்லையா, வைதேகம் அப்படின்னா ஜனக மகாராஜா தான். ஜனக மகாராஜா பக்கத்துல போய் நின்னு சொன்னார், என்ன சொன்னார், ராஜா தசரதோ ராஜன் கிருத கௌதுக மங்களை புத்திரேர் நரவர ஸ்ரேஷ்ட தாதாரம் அபிகாங்க்ஷதே தாதாரம் அபிகாங்க்ஷதே. நரவரன்ல உத்தமமான மகாராஜா தசரத மகாராஜா, இவா எல்லாரும் காப்பு கட்டி விட்டா இல்லையோ, காப்பு கட்டினது நம்ம பார்த்தோம், காப்பு கட்டி விட்டா தாதாரம் அபிதாங்காங்கத கொடுப்பவர்களை, தாத்தாவை இல்லவா பெண்களை கொடுப்பவர்களை காத்துருக்கா இவா எல்லாரும். தாத்ரி பிரதிகிருஹி த்ரிப்யாம் சர்வார்த்தா பிரபவந்திஹி ஸ்வதர்மம் பிரதிபத்ய ஸ்வகிருத்வா வைவாஹ்யமுத்தமம். கொடுப்பவரும் வாங்கிக்கிறவரும் எழுந்தருள் பண்ணண்டாமா, சர்வ சம்பத்துகளும் அபிவிருத்தி அடையக்கூடியது மகோத்சவம் இந்த கட்டம். அப்படிங்கறதுனாலேயே இந்த விவாகத்தை நடத்தி பரிபூர்த்தி பண்ணி உங்களுக்கு புண்ணியத்தை நேடிக்கோங்க. ஸ்வதர்மம் பிரதிபத்தியத்தை, உங்களுடைய தர்மம் பண்ணா என்னது, புண்ணியம் தானே, அந்த தர்மத்தை நிறைவேற்றுங்க. விவாக முகூர்த்தம் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றார் வசிஷ்ட முனிவர். அதனால சீதாதேவி விரண்டாமோ, சீதாதேவி அழைச்சிட்டு வாங்கோங்கிறதுக்கு பதிலா சொல்றார், இந்த முகூர்த்தத்தை சர்வ சம்பத்தையும் சர்வார்த்தாக பிரபவந்தி எல்லாத்தையும் தரக்கூடியதான இந்த மங்களகரமான விஷயத்தை பண்ணி உங்களுடைய தர்மத்தை நடத்துங்கோ, உங்களை புண்ணியத்தை நீடிக்கோங்கோ அப்படின்னு சொல்ல, இத்தியுக்த பரமோதாரஹா பிரதிஷ்டே நமஹா ஆத்மனா பிரத்யுவாச மகா தேஜா வாக்கியம் பரம தர்ம வித்து. மகாத்மான வசிஷ்ட முனிவருடைய வார்த்தையை கேட்டுட்டு மகா தேஜஸ்வியும் அத்யுதார குணசீலனுமான அந்த மகாதர்மஜன் சொன்னார், திருப்பி பதில் சொன்னார், கஸ்திதா பிரதிஹாரோமே கஸ்யாஜ்ஞா சம்பிரதீக்ஷதே ஸ்வகிருஹே கோ விதாரோஸ்மி யதாராஜ்யமிதம் தவஹா. என்னுடைய யார் உங்களை எதிர்க்கிறா, என்னுடைய துவாரபாலகர்கள் நின்று யார் இருக்கா, யாருமே இல்லையே, இது உங்களுடைய ஆண் தானே, இது உங்களுடைய ராஜ்யமாக்கும் உங்களுடைய கிரகமாக்கும் அப்படின்னு யோசிக்கண்டாமோ, அப்படின்னு நீங்களே ஆத்மியை கொடுங்கோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் அந்த சம்பந்தி இல்லையோ, அதனால சம்பந்தித்த பேசுற மாதிரி ரொம்ப சுவாதந்திரியம் எடுத்துண்டு பேசுறார். கிருத கௌதுக சர்வஸ்வாஹா வேதி மூலமுபாகதாஹ மம கன்யா முனிஸ்ரேஷ்ட தீப்தா வன்ஹேரிவா அர்ச்சிஷா. முனிவரியா, என்னுடைய கன்னியர்கள் எல்லாரும் காப்பு கட்டிட்டா அவால என்னுடைய குழந்தைகள் எல்லாரும் காப்பு கட்டியாச்சு. அக்னி ஜுவாலைய மாதிரி பிரகாசிக்க கூடின அவர்கள் கல்யாண மண்டபத்துக்கு வர்றதுக்கு சஜ்ஜமா இருக்கா. உபாகதாக வேதி மூலம் கல்யாண மண்டபத்துக்கு தயாராக வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, சஜ்ஜோஹம் த்வத் பிரதீக்ஷோஸ்மி வேத்யாமஸ்யாம் பிரதிஷ்டத அவிக்னம் கிரியதாம் ராஜன் கிமர்த்தம் அவலம் பசே. மன்னவா, நாம் எப்படி த்வத் பிரதீக்ஷா உங்களுடைய பிரதீட்சை மாதிரி தயாராக இந்த மண்டபத்துல காத்துன்னு இருக்கேன், கிமர்த்தம் அவலம்பசே, எதுக்கு நீங்க லேட் பண்றேன், சட்டுப்புட்டுன்னு கல்யாணம் ஆகண்டாமா, அந்த மங்களத்துக்கு வேண்டியதான இப்படி நம்மளுடைய மூச்சு பிடிச்சுண்டு கத்தன் இருக்கோம், எதுக்கு தாமசிக்கிறேன். அவிக்னம் கிரியதாம், விக்னம் இல்லாம, அவிக்னம் எந்த தடையும் இல்லாம நடக்கட்டும் அப்படின்னு கேட்டதும், தத்வாக்கியம் ஜனகேனோக்தம் ஸ்ருத்வா தசரதஸ்ததா பிரவேசயாமாஸ சுதான் சர்வான் ரிஷிகணான் அபி. தசரத மகாராஜா ஜனகராஜாவுடைய வார்த்தையை கேட்டதும் புத்திரர்களை ஒவ்வொருத்தரா அந்த மணிமண்டபத்துல கல்யாண மண்டபத்துல ரிஷிகணங்கள் எல்லாம் நின்றுக்கிறத சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய அந்த மண்டபத்துல ஒவ்வொருத்தரா கூப்பிடுறா. முதல்ல ராமர் வர்றார், ஸ்ரீராமா ஜய ராமா சூரியகுலாம்புதி சோமா மேகச்யாமலே சுகதாமா சுகதாமா பூர்ணமனோரத தாமா மங்களதாமலே தத்தாத்ரயா அதுபுத்தாத்தீராமாலாம்புதி சோமா அப்படின்னு ராமனை அழைக்கிறா. அழைச்சுண்டு அந்த மண்டபத்துல கொண்டு வரா. ராமபத்ரராராஷி ராமசுந்தரரா தாமரசலோசன சீதா சமேதரா முத்து முத்து மோகனாங்கரா அம்புஜகிடவாடா நீரஜாட்சரா ராமபத்ரராராஷி ராமச்சந்திரரா ராமரகலோச்சனசிபாசமேதரா சாமகானலோச்சனச்சக்கனையரா ராமதாசு செல்லினபத்ராசமேசரா ராமபத்ரராராஷி ராமச்சந்திரரா சீதா சமேதராக வரவதற்கு ஸ்ரீராமர் வந்துட்டார். ததோ ராஜா விதேஹானாம் வசிஷ்டமிதமப்ரவீத் காரயஸ்வர்ஷே சம்யக் ரிஷிபிஸ் ஸஹ தார்மிகைஹி ராமஸ்ய லோக ராமஸ்ய க்ரியாம் வைவாஹிகீம் பிரபோடனே. விதேக மன்னவன் வசிஷ்ட பகவான்ட்ட அருள் பண்றார், மகர்ஷிவரியா சுவாமின் தர்மிஷ்டரான முனிவர்கள் கூட்டிண்டு லோகாபிராமனான ஸ்ரீ ராமச்சந்திரனுடைய விவாக சடங்கை நன்கு சாஸ்திரப்படி நடத்துங்கோ. வைவாகிக்கியம் கிரியாம் சம்யக் காரயஸ்வ விவாக மகோத்சவத்தை சாஸ்திரப்படி நடத்துங்கோ என்று சொல்ல, அதுல வச்சு உத்தவனான ஹே பிரம்மர்ஷே, நீங்கள் உங்களுக்கு தெரியாதது எதுவும் கிடையாது, என்ன விதிதம் கிஞ்சிது, உங்களுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது, அதனால நீங்களே எந்த குறைவும் இல்லாமல் அசேஷம் கர்த்தும் அர்ஹசி, நீங்களே இந்த விக்னமும் இல்லாமல் எந்த குறைவும் இல்லாமல் நடத்தி தரணும் அப்படின்னு சொல்ல, மகாதபஸ்வியான வசிஷ்ட பகவானும் அப்படியே ஆகட்டும். ததேதி உக்த்வா து ஜனகம் வசிஷ்டோ பகவான் ரிஷி விஸ்வாமித்ரம் புரஸ்கிருத்ய சதானந்தம் ச தார்மிகம் பிரபாமத்யேத விதிவத் வேதிம் திருத்வா மகாதபாஹ அலஞ்சகாரதாம் வேதிம் கந்தபுஷ்பை சமந்ததஹ சுவர்ணபாலிகாபிஷ்ச புத்ர கும்பைஷ்ச சாங்குரைஹி அங்கராட்யைஷ ராவைஷ்ச தூபபாத்ரைஷ தூபகைஹி சங்கபாத்ரைஷ சுஸ்ரை கல்யாணத்துக்கு வந்த விஷயங்கள் எல்லாம் வரா சதானந்தரை முன்னிறுத்தி கொண்டு முதல்ல அது ரொம்ப இம்பார்ட்டண்டா சொல்றா. சதானந்தம் ச புரஸ்கிருத்ய சதானந்தரை முன்னிறுத்தின்னு கல்யாண பந்தல்ல சாஸ்திரப்படி வேதியை உண்டாக்கி தேவியை சுட்டும்படியாக தேவியை உண்டாக்கி அந்த வேதியும் கிருத்வா விதிவத வேதியும் கிருத்வா அந்த கல்யாண மண்டபம் எப்படி எல்லாம் இருக்கணுமோ அப்படியெல்லாம் நடக்கிறா. அது எப்படி இருக்கணும்னு சொல்லி காட்டித்தரா. தாம் வேதியும் சமந்ததா அந்த வேதி சுத்துக்கும் கந்த புஷ்பைஹி கந்த புஷ்பங்களால அலங்காரம் பண்ணப்பட்டிருக்கான். சுபர்ண பாலிகாபிஹி தங்க பாலிகள் எல்லாம் போட்டுண்டு அந்த தாளங்கள் எல்லாம் வச்சிருந்து தங்கத்தால இருந்தான தாளங்கள் எல்லாம் வச்சிருக்கா. சாங்குரைஹி மாவு இலைகள் போன்ற விஷயங்கள் எல்லாம் அழகா தோரண மாட்டமா தொங்க விட்டுருக்கா. சித்திர கும்பைஹி அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கா. அங்கராட்யைஹி அதாவது முளைச்ச செடி எல்லாம் இருக்குமே அதெல்லாம் வச்சிருக்கா. ஷராவைஹி சின்ன சின்ன பாத்திரங்கள் அதெல்லாம் வச்சிருக்கா. ச தூபகைஹி தூபங்கள் தூப பாத்திரைஹி தூப பாத்திரங்கள் இருக்கா. சங்க பாத்திரைஹி சங்க பாத்திரம்னா சங்கு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆகிருதி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் சங்க பாத்திரைஹி. சுருவைஹி ஹோமத்துக்கு வந்த சட்டகங்கள் பின்ன சுருப்பிஹி நெய் எடுத்து ஹோமம் பண்ணக்கூடிய மரக்கை அப்படின்னு ஒரு பாத்திரம் அது. அர்க்கியாபி பூரி தைஹி அர்க்கியத்துக்கு வந்து நிறைச்சு ஜலம் நிறைச்சு இருக்கக்கூடிய பாத்திரங்கள். பொறி நிறைச்சிருக்க லாஜ பூர்ணி பொறி வந்து நிறைச்சிருக்கக்கூடிய பாத்திரங்கள். அபி சம்ஸ்கிருதைஹி இதெல்லாம் மந்திரங்களால சம்ஸ்கரிக்கப்பட்டு அக்ஷதைஹி ச அலங்சகார அக்ஷதைகளையும் வச்சு அலங்காரம் பண்ணப்பட்டுதான் இது கல்யாண மண்டப வேதி அப்படின்னு அந்த கல்யாண மண்டபத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்லோகம் வால்மீகி முனிவர் ரச்சிச்சிருக்கார். தர்பை சமை சமாஸ்தீரிய விதிவன் மந்திர பூர்வகம் அக்னிமாதாய வேத்யாம் தூ விதி மந்திர புரஸ்கிருதம் ஜுஹாவக்னௌ மகா தேஜா வசிஷ்டோ பகவான் ரிஷிஹி மகா தேஜஸ்வியான அந்த முனிவர் வசிஷ்ட பகவான் விதிப்படி மந்திரயுக்தமாக மந்திரபூர்வகம் தூ சமை தர்பைஹி கணக்குபடி ஈக்குவல் கணக்கிலேயே தர்பைகள் எல்லாம் வச்சுருக்காங்க. நாலு பாகத்துல அந்த வேதியுடைய நாலு பாகத்துல பரத்தி அந்த வேதியில வேதோக்த மந்திர புரஸ்கிருதமா விதி மந்திர புரஸ்கிருதம் வேதோக்த மந்திர புரஸ்கிருதமா அக்னின் ஆதாய அக்னௌஜுஹாவ அந்த அக்னியில உஜ்ஜலிக்க கூடிய அந்த அக்னியில ஹோமம் பண்ணினார் கல்யாண ஹோமம் பண்ணினார் என்று சொல்ல அப்ப யாரு வரா சமக்ஷமக்னே அப்ரமீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்தனம் அந்த சமயம் ஜனக மகாராஜாவுடைய புத்திரி சர்வாலங்கார பூஷிதையாக அழகான கிஞ்சி பீத்தேன அழகா மஞ்ச நிறம் இருக்கக்கூடிய லைட் மஞ்சக்கலர் அப்படி ஹம்சாங்கிதேன ஹம்சங்கள் மாதிரி பூ எல்லாம் போட்டுண்டு அழகா போட்டுண்டு பட்டு வஸ்திரத்தை தரிச்சுண்டு க்ஷௌமேன சம்பிரதாம் பட்டு வஸ்திரத்தை போட்டுண்டு சரக்தேன வாசிதேன அழகா லைட்டா ஒரு சிவப்பு மனம் வீசக்கூடிய உத்தரீயேன சம்ருதாம் மேலாக்கெல்லாம் போட்டுண்டு வித்யுத் பிரபாம் மின்னல் கொடி மாதிரி நீல குஞ்சித முர்தஜாம் கருத்து சுருண்டு இருக்கக்கூடிய அழகா சுருள் சுருள் முடி இருக்கக்கூடியவளும் விஷாலாட்சியும் விஷால நேத்திரையா இருக்கக்கூடிய இவஸ்ரீயம் சாட்சாத் மகாலட்சுமியும் பத்ம வியுக்தாம் தாமரை பூவை வைத்துண்டு தாமரை பூக்கு ஒத்தாப்புல இருக்கக்கூடிய தேவி கேசவாங்கச்சுதா அம்பை மகாவிஷ்ணுடைய மடியிலேருந்து வந்தவளும் அப்படின்னு சொல்றா. சீதாம் அக்னே சமக்ஷம், சீதையை அக்னிக்கு முன்னாடி கூட்டிட்டு வந்துட்டாளாம் சீதாதேவி. ஆனைய சீதாதேவி வந்துட்டா அந்த மண்டபத்துக்கு நிறுத்திண்டு, அதுக்கப்புறம் கௌசல்யானந்த வர்தனான அப்படின்னே சொல்றாங்க, ராமர்னு சொல்லல. ஏன்னா இந்த கல்யாண மகோத்சவம் யாருக்கு ரொம்ப இல்லை, எப்பவுமே ஒரு ஒரு அத்தில கல்யாணம் நடக்கிறது அம்மைக்குதான் ரொம்ப பரிபூர்ணமா இருக்கு. ஏன்னா அந்த ஒரு குழந்தையை வயர்ல வச்சு, அந்த குழந்தையை 10 மாசம் ஏந்தி, அந்த குழந்தைக்கு வளர்த்தி, பாலை கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, படிப்பை கொடுத்து, வேலையை கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த குழந்தை கல்யாணம் பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய தர்மம் பாக்குறது இவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதனாலேயே கௌசல்யானந்த வர்தனம் அப்பேற்பட்ட ராமரும் நிறுத்தி இவ ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றார். என்ன சொன்னார்? யம் சீதா மம சுதா சஹ தர்மசரீ தவ பிரதீட்சசைனாம் பத்ரம் தே பாணிம் கிருணீஷ்வ பாணினா. இந்த சீதாதேவி என்னுடைய புத்திரி, உங்களுடைய எல்லா தர்மங்களையும் நிறைவேற்றக்கூடியவள். தவ சஹ தர்மசரீச்ச, உங்களுடைய எல்லா தர்மங்களையும் நிறைவேற்றக்கூடியவள். அதனாலே இவளை ஏனாம் பிரதீச்ச பத்ரம் தே பாணினா பாணிம் கிருணீஷ்வ, இவளை கையை பிடிச்சுண்டு சர்வமங்கலத்தையும் கொடுக்கும்படியாக இவளுடைய கையை பிடிச்சுக்கோங்கோ என்று சொல்லி, பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா தவ இத்யுக்த்வா பிராக்ஷிபாத் ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. பதிவிரதா, பதியே எனக்கு, பதிதான் என்னது சர்வம் எனக்கு அப்படின்னு நினைச்சு இருக்கிறவள் சீதாதேவி இல்லவா. பதிதான் எல்லாமே, சர்வஸ்வம் அதுதானே பிரதிவிரதா. மகாபாகா மகாபாக்யவதி அப்பேற்பட்டவள், தவ சாயா இவ, உங்களுடைய நிழலாக, அதாவது ராமர் நடந்தா அவருடைய நிழலாக சீதாதேவி இருப்பாள். அப்பேற்பட்டவள் அனுகதான், விட்டு பிரியாத்தவள், உங்க கூட விட்டு பிரிஞ்சு ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டா, அப்படி பிரியாத்தவள் அப்படின்னு அருள் பண்ணி ராஜா அந்த சமயம் ததா மந்திர பூத்தம் ஜலம் பிராக்ஷிபத்து, மந்திரங்களால பாவனமாக்கப்பட்ட தீர்த்தத்தை தாரை முறையாம அழகா கைய ரெண்டு பேரும் பிடிச்சுண்டு பிராக்ஷிபத்து இந்த தீர்த்தத்தை விட்டார். அது விட்டதும் பிரக்ஷிப்தே சலிலே பூமௌ ககனே சோத்திதாஸ்வனாஹ சாது சாத்விதி தேவானாம் ரிஷீணாம் வததாம் ததா தேவதுந்து விநிர்கோஷா புஷ்பவ்ருஷ்டிர் மகத்ய பூத். பூமியில ஜலதாரை போட்டதும் ஆகாயத்தில இந்த கோஷங்கள் பொங்கறது, தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் சாது சாது அப்படின்னு, நல்லதே நன்னாச்சு நன்னாச்சு அப்படின்னு சொல்லி தேவதந்து வாத்தியங்க கோஷங்கள் எல்லாம் வாசிக்க பூமாரி பொழிந்தது. அப்படி ஜனக மகாராஜா மந்திரத்தால ஏவம் தத்வா ததா சீதாம் மந்திரோதக புரஸ்கிருதாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா ஹர்ஷேணாபிபரிப்ளுதா. ஜனக மகாராஜா ஆனந்தத்துல முழுகினவனாக மேல் சொன்ன மாதிரி மந்திரத்தோட ஜலத்தை சமர்ப்பணம் பண்ணினார். சீதா தேவியை சீதாம் தத்வா ததா அப்ரவீத், சீதையை பாணிகிரகணம் பண்ணி கொடுத்து அந்த சமயம் அருள் பண்ணினாராம். என்னது? லக்ஷ்மணா கச்ச பத்ரம் தே ஊர்மிளா முத்யதாம் மயா பிரதீச்ச வாணீம் கிருணீஷ்வ மாபூத் காலஸ்ய பர்யய. லக்ஷ்மணா இங்க வாங்கோ, ஊர்மிளாவ ஸ்வீகரணம் பண்ணுங்கோ அப்படின்னு ராமருடைய கல்யாண வைபவம் முடிஞ்சதும் சொல்றார். லக்ஷ்மணனை அழைக்கிறார். அப்படி சீதாராம கல்யாணம் எப்படி நடந்தது அப்படிங்கறது அழகா இதுல வால்மீகி ராமாயணத்துல பாலகாண்டம் அப்படிங்கிற விஷயத்துல அழகா விஸ்தாரமா சொல்லப்பட்டது அனுபவிச்சோம். இந்த சீதாராம கல்யாணம் வைபவம் கேட்டவா அத்தனை பேருக்கும் ஆயுர் ஆரோக்கியத்தை சௌக்கியத்தை தந்து பகவான் அருள் பண்ணட்டும். சீதாராமர்கள் எப்படி அவளுடைய வாழ்க்கையில எந்த கஷ்டங்கள் வந்தாலும் ஆனந்தத்தையே அனுபவித்தாளோ அந்த ஆனந்தத்தை எல்லாருக்கும் தந்து அருள் பண்ணட்டும். எல்லா ரோகங்களும் நீங்கி சௌக்கியமாக, தேக சௌக்கியமும் மனசுக்கும் சௌக்கியமானமே ரெண்டும் சேர்ந்தாப்படி ஆரோக்கியமா நிறைஞ்சு இருக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த மங்களகரமான கட்டத்துல. சீதா கல்யாண वैभोग मे राम कल्याण वैभोग मे पवन जस्तुति पात्र पावन चरित्रा रवि सोमवर नेत्र रमणीय गात्रा सीता कल्याण वैभोग मे भक्तजन परिपाल भारित सरजाला भुक्ति मुक्तिदायील भूदेव पाला सीता कल्याण वैभोग मे पामर सुर भीम परिपूर्ण कामा श्याम जगदभिराम साकेत धामा सीता कल्याण वैभोग मे सर्वलोकाधार कामरैक वीरा गर्व मानव दूर कनकांग धीरा सीता कल्याण वैभोग मे निगमागम विहार निरुपम शरीरा नागधर गविदार नटलोकाधारा सीता कल्याण वैभोग मे परमेशनुत जीत भव जलधि तरणी कुलचंजाद त्यागराजनुता सीता कल्याण वैभोग मे राम कल्याण वैभोग मे सीता कल्याण वैभोग मे राम कल्याण वैभोग मे जानकी कांत स्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिनः जय स्वस्ति प्रजाभ्य परिपालयन्ता न्यायेण मार्गेण महीं महेशाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु वर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधना सधना सन्तु जीवन्तु शतदां शतम् चरितम् रघुनाथस्य शतकोटिप्रविस्तरम् एकैकमक्षरम् प्रोक्तम् महापातकनाशनम् शृण्वन् रामायणम् भक्त्या यः पादम् पदमेव वा शयाति ब्रह्मण स्थानम् ब्रह्मणा पूज्यते सदा रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः यन्मङ्गलम् सहस्राक्षे सर्वदेव नमस्कृते पितृनाशोऽसमभवत् तत्ते भवतु मङ्गलम् यन्मङ्गलम् सुवर्णस्य विनता कल्पयत्पुरा अमृतम् प्रार्थयानस्य तत्ते भवतु मङ्गलम् मङ्गलम् कोसलेन्द्राय महनीय गुणात्मने चक्रवर्तितनूजाय सार्वभौमाय मङ्गलम् अमृतोत्पादने दैत्यान्घ्नतो वज्रधरस्य यत् अदितिर्मङ्गलम् प्रातः तत्ते भवतु मङ्गलम् त्रीन् विक्रमान् प्रक्रमतो विष्णोरमिततेजसः यदासीन् मङ्गलम् राम तत्ते भवतु मङ्गलम् ऋषयः सागराद्वीपा वेदालोका दिशश्च ते मङ्गलानि महाबाहो दिशन्तु तव सर्वदा